நீ இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வாழவில்லை. உன்முகம் பார்த்து சூரியன் சிரித்து எழுந்ததிங்க. ஓ காதல் என்றாலும் அவ்வார்த்தை பொல்லாது, அவ்வார்த்தை போல் என்னை கூர்வாலும் கொல்லாது. நீ இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வாழவில்லை. உன்முகம் பார்த்து சூரியன் சிரித்து எழுந்ததிங்க. ஓ காதல் என்றாலும் அவ்வார்த்தை பொல்லாது, அவ்வார்த்தை போல் என்னை வாழ்க்கையில் இல்லை வாழவில்லை.